என் வாழ்க்கையில் அடிய நீதா நீதா நீதா வேணும் அடு. என்ன நோயருக்குள்ள உன்னோட சிரிப்பு உன்னோட அழகு நான் ரசித்தே கொண்டு நான் இருப்பேன். உன்னோட வேலைகளும் உன்னோட இதழ்களும் என்னை சேர துடுக்குது அன்பே. இதுவரை நீ என்று நான் அதுவரை நான் என்று நீ இதயங்கள் சேரும் நேரம் வரும் அதுவரை காலம் பதில் தருமோ. அதுவரை காலம்